எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்தது நீ வாடினால் வண்ண பூ வாடுமே என்றாஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே